அசீதி மகோத்சவம் சதாப்தி மகோத்சவம் ரொம்ப அற்புதமான விதத்துல நடந்துருக்கு. நாளை தினம் காத்தால சுவாமியுடைய அவதார நட்சத்திரம், அதுக்கு வேண்டிய விசேஷ வைபவங்கள் எல்லாம் நாளை தினம் நடக்கிறது. நேற்று நான் விஜயாபிச்ச விதத்துல சன்னியாசிகள் ஒருத்தருக்கு ஒன்றா கூடி ஒரு உற்சவத்தை கொண்டாடுறது மின் காலத்துலாம் கிடையாது. கூப்பிடவும் மாட்டா, கூட்டாலும் வரவும் மாட்டா. இப்பொழுது அந்த காலம் மாறி போச்சு. அந்த மாதிரி சுவாமியுடைய சௌகார்த்தத்தினால எல்லாருமே சுவாமியுடைய தினத்துக்கு வந்து கலந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அதுல முதல்ல பிடிச்சி வந்து கடைசி வரைக்கும் இருந்த பெருமை எனக்கு உண்டு. ஒன்றும் பிழையாத செய்த காரியமாக இருக்கும், ஒரு தப்பே இதாது. அந்த மாதிரி ஒரு ஐக்காரியத்தையும் சுவாமிக்கு இருக்கு. காத்திரா இருந்து கொண்டும் இன்னும் பல்லாண்டு காலம் பெருமாள் ஆராய்ச்சி கொண்டும் சத்தம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணி வரணும் தான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அஞ்சு சங்கீத சுதந்தனி சேர்ந்ததான வழங்கப்படுகிறது. நல்ல விஷயம், நல்ல விஞ்ஞானம். சங்கீத விஜய் செம்மகே எஸ் மகாலட்சுமி. சுவச்சந்தம் எதுவரை நரசிம்ம மாதா கல்யாணே ரங்கராஜன். இது வந்து சங்கீதத்தாலே எல்லோரையும் மெய்மறக்க செய்த கௌரவத்துவத்திலே மெய்மறக்க செய்தவர்களுக்கும் நம்முடைய கமைக்கிறேன். ஒரு விண்ணப்பம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை காத்தால 7:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். 9:00 பாராயணம் நடக்கும். 9:00 to 9:30 சாத்துமலை ஆரம்பம். சாத்துமலைக்கு இனிசேஷன்கள் எல்லாரும் ஒன்று 9:10 மணிக்குள்ள சாத்துமலை முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம்